பவனத்து குயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு. மார்மீதும் தோள் மீதும் சாய்ந்திருக்க உன்னை வனத்து குயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு. நேரம் என்று அதை போய் பேச வைக்காதே நாணம் என்று நீ என்னை நினைத்து இசை பாடு.